ಅಸ್ಮದ್ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಶ್ರೀಹರಯೇ ನಮಃ, ಶ್ರೀಹರಯೇ ನಮಃ, ಶ್ರೀಹರಯೇ ನಮಃ. ಗೋಪಿಕಾ ಜೀವನ ಸ್ಮರಣಂ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ. ಗೋಪಾಯೇ ದನಿಶಂ ಜಗಂತಿ ಕುಹನಾ ಪೋತ್ರೀ ಪವಿತ್ರೀಕೃತ ಬ್ರಹ್ಮಾಂಡ ಪ್ರಳಯೋರ್ಮಿಘೋಷ ಗುರುಭಿರ್ಘೋಣಾರವೈರ್ಘುರ್ಗುರೈಃ ಯದ್ದಂಶ್ರಾಂಕುರಕೋಟಿಗಾಢಘಟನಾ ನಿಷ್ಕಂಪ ನಿತ್ಯಾಸ್ಥಿತಿ ಬ್ರಹ್ಮಸ್ತಂಭಮಸೌ ದಸೌ ಭಗವತೀ ಮುಸ್ತೇವ ವಿಶ್ವಂಭರ. ಯೋಂತರ್ಹಿತೇ ಹೃದಿ ಗತೋಪಿ ದುರಾತ್ಮನಾಂ ತ್ವಂ ಸೋದ್ಯೈವ ನೋ ನಯನ ಮೂಲಮನಂತರಾದ್ಧಃ ಯರ್ಹೇವ ಕರ್ಣ ವಿವರೇಣ ಗುಹಾಂ ಗತೋ ನಃ ಪಿತ್ರಾನುವರ್ಣಿತರಃ ಭವದುದ್ಧವೇನ ತಂತ್ವಾಂ ವಿದಾಮ ಭಗವನ್ ಪರಮಾತ್ಮ ತತ್ವಂ ಸತ್ವೇನ ಸಂಪ್ರತಿರತಿಂ ರಚಯಂತಮೇಷಾಂ ತತ್ತೇನು ತಾಪವಿದಿತೈರ್ದೃಢ ಭಕ್ತಿಯೋಗೈಃ ಉದ್ಗ್ರಂಥಯೋ ಹೃದಿ ವಿದುರ್ಮುನಯೋ ವಿರಾಗಾಃ ನಾತ್ಯಂತಿಕಂ ವಿಗಣಯಂತ್ಯಪಿ ತೇ ಪ್ರಸಾದಂ ಕಿಂ ತ್ವನ್ಯದರ್ಪಿತ ಭಯಂ ಭ್ರುವ ಉನ್ನಯೈಸ್ತೇ ಯೇಂಗತ್ವದಂಗ್ರಿ ಶರಣ ಭವತಃ ಕಥಾಯಾಃ ಕೀರ್ತನ್ಯತೀರ್ಥಯಶಸಃ ಕುಶಲಾರಸಜ್ಞಾಃ ಕಾಮಂ ಭವಸ್ವೃಜಿನೈರ್ನಿರಯೇಷು ನಸ್ತಾತ್ ಚೇತ್ತೋಳಿವತ್ ಯದಿನು ತೇ ಪದಯೋರಮೇತ ವಾಚಸ್ಸನಸ್ತುಳಸಿವದ್ಯದಿತೇಂದ್ರಿಶೋಭಾ ಪೂರ್ಯೇತದೇ ಗುಣಗಣೈರ್ಯದಿ ಕರ್ಣರಂಧ್ರಃ ಪ್ರಾತುಶ್ಚಕರ್ಥಯದಿ ತಂ ಪುರುಹೂತರೂಪಂ ತೇನೇಶ ನಿರ್ವೃತಿಮವಾಪುರಳಂ ದೃಶೋ ನಃ ತಸ್ಮಾಯಿತಂ ಭಗವತೇ ನಮಯಿದ್ವಿಧೇಮ ಯೋನಾತ್ಮನಾಂ ದುರುದಯೋ ಭಗವಾನ್ ಪ್ರತೀತಃ. ಜೈ ಬೋಲೋ. ವರಾಹಮೂರ್ತಿ ಕೀ ಜೈ. ನೆಚ್ಚಿನ ದಿನ வராகமூர்த்தியுடைய அவதாரத்தை நம்ம பார்த்தோம். அந்த வராகமூர்த்தி அவதாரம் பண்ற சமயத்துல பூமி தேவிய உத்தாரணம் பண்றதுக்காக வரும் பொழுது ஒரு தைத்தியன் வந்தார். தைத்தியன் கூட சண்டை போட்டு அந்த தைத்தியனை வதம் பண்ணினார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த தைத்தியன் யாரு அப்படிங்கிறதுக்கு ஹிரண்யாக்ஷன் அப்படின்னு தெரியும். அவர் எப்படி வந்தார், அவருடைய அப்பா அம்மா என்ன அப்படிங்கிற அந்த பூர்வ கதைய விஸ்தாரமா சொல்றார். திதிர் தாக்ஷாயணி க்ஷத்தம் மாரீச்சம் கஷ்யபம் பதிம் க்ஷத்தஹ. ஹே விதுரா, தக்ஷனுடைய மகளான விதுரர்ட்டதான் சொல்றார். தக்ஷனுடைய மகளான திதி அப்படிங்கிறவர் இப்ப இவா ரெண்டு பேரும் எப்படி வந்தா, இந்த தக்ஷன் யாரு திதி யாரு அப்படின்னு எல்லாம் பாக்கிறத முன்னாடியே பிரம்மதேவர் படைத்த படைப்புல வந்தவர் இவா ரெண்டு பேரும். அப்போ அந்த தக்ஷனுடைய மகளான திதி அப்படிங்கிறவள் ஒரு சந்தியா சமயத்துல அபத்திய காமா சகமே சந்தியாயாம் ஹச்சயார்திதா. ஒரு சந்தியா சமயத்துல காமபீடை அனுபவித்து ரொம்ப ஆசை மிகுந்து குழந்தை உண்டாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. அப்போ தன்னுடைய பர்த்தாவான கஷ்யபர்ட்ட சொல்றா, அர்க்கேனிம் லோஜதி, அதாவது ஆதித்யன் வந்து அஸ்தமனம் ஆயிருக்கு சந்தியா சமயம், அக்னிஹோத்திர சாலையில யக்ஞங்களுடைய பாலகனும் அக்னியாக கூடின ஜிஹ்வையோடு இருப்பவனுமான ஸ்ரீ விஷ்ணுவை பரிபாலனம் பண்ணின்ற இஷ்டுவா சமாஹிதம் ஆசீனம் சந்தியாவந்தனம் பண்ற வேளையில கணவர்கிட்ட போய் திதி தேவி இப்படி ஆசை இருக்கு அப்படின்னு சொல்றா. எப்படி சொல்றா, ஏஷமாம் த்வத்கிருதே வித்வன் க காம ஆத்தசராசன துனோதி தீனாம் விக்ரம்ய ரம்பாமிவ மதங்கஜ. ஞானியாக இருப்பவரே, என்னை வந்து ஏஷ காமஹா, இந்த காமதேவன் தன்னுடைய வில்ல வச்சு ரொம்ப என்ன அசக்கியமா ஒரு மத்த கஜமாட்டமா சௌரியத்தை நான் காட்டிட்டு என்ன சங்கடப்படுத்துறது துனோதி அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. பர்த்தர்யாப்தோருமானானாம் லோகனா லோகானா விஷதே யஷஹ. சந்தான சௌபாகியம் இல்லாம இருக்கேனே, எனக்கு சந்தானம் உண்டாகணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு சுவாமி அப்படின்னு சொல்றத இப்படி பர்த்தாட்ட சொல்றா. புருஷன் ஸ்திரீல புத்திர ரூபேன பிறப்பார்கள் அப்படின்னு தானே சொல்லுவா. பிரஜையா ஜாயத்தே நனு பர்த்தானா மனைவியோடைய வயிற்றுல ஒரு புத்திரனாக பிறப்பார் அப்படின்னு எனக்கு அந்த ஒரு ஆசை வந்திருக்கு, நிறைவேற்றி தாங்கோ அப்படின்னு சொல்றார். நவயம் பிரபவஸ்தாம் துவாம் அனுகர்த்தும் கிரகேஸ்வரி அப்யாயுஷாவா காட்சியேன ஏசான்யே குணகிருத்னவா. இதெல்லாம் கேட்டு கஷ்யபர் சொல்றார் பதில் என்ன அப்படின்னா, முதல்ல மனைவிய சாந்தவனப்படுத்துறா சமாதானப்படுத்துறா. என்னன்னு சொல்லி மாணவதி, பொதுவா இப்போ அக்னிஹோத்திரம் போன்ற வைதீக கர்மங்கள் எல்லாம் நான் பண்றேன் அப்படின்னா ஒரு மனைவி இல்லாம பண்ணிட முடியாது. நிச்சயமா அந்த மனைவி அப்படிங்கிறவள் பர்த்தாவுடைய ஆத்மனஹாகி அர்த்தம் யாம், புருஷாளுடைய சரீரத்தினுடைய நேர் பகுதி தான் மனைவி அப்படிங்கிறவள். புருஷன் ஸ்வ கர்ம பாரத்தை எடுத்துட்டு இருக்கார் அப்படின்னா அதனுடைய பரிபூர்ணமான ஒத்துழைப்பு மனைவியிட்டேந்து கிடைக்காட்டா எதுவுமே நடக்காது அல்லவா. அது மாதிரி நிச்சயமா உன்னுடைய ஆசை நிறைவேற்றணும் அப்படிங்கறது என்னுடைய கடமை, நான் நிச்சயமா பண்ணுவேன். ஆனா அப்யாயுஷாவா காட்சியேன ஏசான்யே குணகிருத்னவஹ. ஆனா இப்ப சந்தியா சமயமா இருக்கு, முகூர்த்த பரிபாலய கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஏன்னா காமார்த்தையாக தேசகால பரிசிந்தை இல்லாம பர்த்தாட்ட வந்து இப்படி சொல்ற அல்லவா சந்தியா சமயத்துல, அதுவும் அக்னிஹோத்திர சாலையில இருந்துட்டு இருக்க கூடிய கஷ்யபர்த்த வந்து திட்டி இப்படி தன்னுடைய ஆசையை சொன்னப்போ அந்த விவேகியான விவேக புத்தி இருக்கக்கூடியனா கஷ்யப பிரஜாபதி முள்ள சமாதானப்படுத்தி இந்த சமயம் சரியான சமயம் அல்ல, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கொள் அப்படின்னு சொல்றா. அது சொன்னதும் புரிஞ்சுப்பாளா இல்லையா தெரியாது. அதனாலயே சந்தியா சமயம் ஸ்ரீ ருத்ரருடைய மகிமைய சொல்லி ருத்ர பீதிய உண்டாக்கினா பயம் புடுத்தினா சரி ஓகே பயந்துண்டு கொஞ்ச நேரம் பொறுத்துப்பள் அப்படிங்கறதுனாலயே ஸ்ரீ ருத்ர விக்ரமத்தை பத்தி நல்லா விஸ்தாரமா அந்த கஷ்யபர் வந்து திதி தேவிக்கு சொல்லி கொடுக்கறா. என்ன சொன்னார், ஏஷா கோரதமா வேலா கோராணாம் கோர தர்ஷனா சரந்தி எஸ்யாம் பூதானி பூதேஷானுச்சராணிஹ. ரௌத்ரமூர்த்திகளோட அதிபயங்கரமாக இருக்கக்கூடிய இந்த சமயம் ரொம்ப பயானகமாகும், கோர தர்ஷனா பார்க்க முடியாததாக்கும், ரொம்ப பயம் கொடுத்ததாக்கும். என்னன்னா இந்த சமயத்துலதான் பூதேஷ அனுச்சராணி பூதநாதனான ஸ்ரீ ருத்ரனுடைய கிங்கரர்கள் பூதகணங்கள் எல்லாரும் சுத்தி நடக்கக்கூடிய வேலை. எப்பவுமே பொதுவா நம்மளே யோசிச்சு பாருங்க, சந்தியா சமயம் ஆயிடுச்சுன்னா நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்ப வந்துடும். அதனாலதான் சந்தியா சமயம் ஜபம் பண்ணுங்கோ, தீபத்தை ஏத்தி வைத்து யதாசக்தி ஜபம் பண்ணுங்கோன்னு சொல்லுவா. சந்தியா சமயம் அப்படிங்கறது கொஞ்சம் நெகட்டிவிட்டி ஜாஸ்தி ஆயிடும், நம்ம கார்த்தால எல்லாம் தனியா இருக்கிற மாதிரியே தோணாது. ஆனா சந்தியா சமயம் ஆயிடுத்துனா சட்டுன்னு எங்கேயோ ஒரு துக்கம் வரும், கவலைகள் எல்லாம் வரும். படுத்துக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவோம், அந்த ராத்திரி வேலை அப்படிங்கிறது வேகம் நெகட்டிவிட்டிஸ் நம்ம மனசு அப்படியே தூக்கிண்டு போயிடும். அதனாலதான் பிரபஞ்சத்திலயுமே அந்த மாற்றங்கள் ஏற்படும். சூரிய உதயம் சமயத்துல வரக்கூடிய பிரகாஷ் நம்ம மனசுல சூரிய அஸ்தமனத்துல இருக்காது. அதனாலதான் ஜபம் பண்ணுங்கோ அந்த சமயம் மனசுக்கு திடம் கிடைக்கும், எந்த நெகட்டிவிட்டியும் நம்மளுடைய மனசு அட்டாக் பண்ணாம இருக்கும் அப்படிங்கறதுனாலதான் சந்தியா சமயத்துல ஜபம் மட்டும்தான் பண்ணப்படும் என்று சொல்றார்கள். அப்போ அதே மாதிரிதான் இந்த இங்க நடக்கிறதுமே கஷ்யபருக்கும் திதிக்கும் என்ன நடக்கிறது அப்படின்னா, இந்த காமம் ஆசை அப்படிங்கறது பற்றின் விடுறது, அத வந்து அடக்க முடியாம பர்த்தாட்ட போய் சொல்றா. அந்த சொல்றத பர்த்தா வந்து இந்த ருத்ரனுடைய விஷயங்கள்லாம் சொல்லி இந்த சமயத்துல கோரமா இருக்கும், பூதகணங்கள் எல்லாம் சுத்தி நடப்பார்கள். ஏதஸ்யாம் சாத்வி சந்தியாயாம் பகவான் பூத பாவனகா உத்தமே, இந்த சந்தியா சமயத்துல ஞான ஐஸ்வர்யாதி குணோபேதனும் பூதங்களுடைய பரிபாலனுமான பூதநாதன், யாரு பூதராட் அப்படின்னா யாரு சொல்ற ருத்ரன சொல்றா அவ, ருத்ரர் வந்து பூத சங்கங்களோட ருஷேன அடதி காளை மேல ஏறி சஞ்சாரம் பண்ணக்கூடிய சமயம்மா அப்படின்னு அந்த ருத்ரருடைய வைபவத்தை எல்லாம் சொல்லி கொடுக்கறா. ஆனாலும் என்னவோ போராத காலம், அந்த காமத்தினுடைய உக்ரதையினாலையும் என்ன பண்றா இப்படி பர்த்தா இப்படி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் எந்த சத்தரு அந்த எந்த ஒரு லஜ்ஜையும் இல்லாமல் அந்த பிரம்ம ரிஷியோடைய வாசகா ஜக்ராக போட்டின்றிருந்த வஸ்திரத்தை பிடிச்சாலாம். சவிதித்வாத பாரியாஸ்தம் நிர்பந்தம் விகர்மணி, இந்த நிர்பந்தம் யாருடைய நிர்பந்தம், மனைவியோடைய நிர்பந்தத்தை பார்த்து இனியும் சொல்லி என்ன முதல்ல இந்த சமயம் வேண்டாம பொறுத்துக்கொள் அப்படின்னு சொல்லி புரிய வச்சா, ஆனா புரிஞ்சுக்கலை. செகண்ட் என்ன, பயமுடுத்தி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த பயமும் ஏசலை, ருத்ர பகவான்கிட்ட சொல்லி அந்த வைபவத்தை சொன்னாலாவது மாறி நிப்பா அப்படின்னு பார்த்தாலும் அதுவும் ஏசலை. தர்மம் என்ன, மனைவிக்கு மனைவியுடைய ஆசைய பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கறது பர்த்தாவுடைய தர்மம், அதனால நிர்பந்தத்துக்கு வழங்கி கஷ்யபர் வந்து அந்த நிர்பந்தத்தை புரிந்துண்டு சரி அப்படியே ஆகட்டும்னு தலையை குனித்து ஆசீர்வாதம் பண்ணினா, குழந்தைக்கு உண்டான விஷயங்கள் பண்ணினார் அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் அதோபஸ்பிருஷ்யதலிலம் பிராணானாயம்ய வாக்கியதா, ஜலத்துல ஸ்நானம் பண்ணி பிராணாயாமம் பண்ணி ரஜோகுண நியுக்தமான ஜோதிஷ தியானம் பண்ணி வேத மந்திரத்தை காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ண தொடங்கிட்டார். அப்பதான் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் திதி தேவிக்கு என்ன தோன்றது, நம்ம அச்சோ நம்ம அபராதம் பண்ணிட்டோமே, இதுக்கு என்ன பரிகாரம், ருத்ரர் வந்து கோபம் கொள்ளுவாரே நம்ம மேல, நம்ம வேற கணவரை வந்து ரொம்ப பலாத்காரமா வேற நம்ம நம்மளுடைய ஆசைக்கு வசப்படுத்தி இருக்கோம், அவர் என்னது சபித்திட போறாளோன்னு பர்த்தாவுடைய சாபத்துக்கு பயந்தாளாம் திதி தேவி. திதி தேவி உடனே அங்க போய் பர்த்தாட்ட போய் க்ஷமாபணம் கக்கரா, மாமே கர்ப்பமிமம் பிரம்மன் பூதானாம் ருஷபோவதீத் ருத்ரஹா பதிர்ஹி பூதானாம் யஸ்யா கர்ப்பமும் ஹசம். பிரம்மர்ஷே, பூதங்களுடைய நாயகனான ரிஷபார் நாயகனான அவர் என்னுடைய கர்ப்பத்தை அழிக்க மாட்டாரே, அழிக்காதேங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றா. என்னுடைய கர்ப்பம் நான் இமம் கர்ப்பம் மாவதீது, கர்ப்பம் தரிச்சிருக்கேனே. அப்ப அந்த ருத்ரதேவன் எதுவும் பண்ணாம இந்த அபராதத்தை மன்னிப்பாரா? நமோ ருத்ராய மகதே தேவாயோக்ராய மீடுஷே சிவாய ந்யஸ்ததண்டாய த்ருததண்டாய மன்யவே, நமோ ருத்ராய மகதே, துக்கத்தை அகற்றக்கூடினவன் அப்படின்னு ருத்ரருக்கு அர்த்தம். அப்பேற்பட்ட அந்த ருத்ரர் இந்த ஸ்திரீ அப்படிங்கறதுல கொஞ்சம் இறங்கி வந்து என்னை மன்னிப்பாரா? பவிஷ்யதஸ்தாதப்ராவத்பத்ரே ஜாடராதமௌ லோகான் சபாலாம் ஸ்திரீம்ச்சண்டி முகுராக்கந்தயிஷ்யதா. அப்ப அவர் சொல்றார், யூ ஆர் டூ லேட் மா, இப்ப வந்து நான் சொன்னேன் உங்ககிட்ட படிச்சு படிச்சு, ஆனா நீ கலை உன்னுடைய மனச சுத்தமல்லாம எடுத்து, அப்ராயத்யாத் சுத்தமல்லாம எடுத்து, அதுக்கப்புறம் அதுக்கு மேல என்னது மௌஹூர்த்தி காத்து, சமய காலம் எதுவுமே பார்க்கலை, இப்ப வந்து சாமயிகமான தோஷம் கூட சேர்ந்து கொடுத்து அதுவும் தேவானாம் சாரேண, ருத்ரபாஷர்கள் எல்லாம் சஞ்சாரம் பண்ணக்கூடிய வேலை, அது சொல்லியும் நீ அதிகேளனாக்கு அவஹேளனம் பண்ணிட்டு இருந்தையே, அதனால உனக்கு வரக்கூடிய ரெண்டு சந்தானங்கள் ஜாடராதமௌ பவிஷ்யதஹ அதமௌ பவிஷ்யதஹன்னு சொல்லிட்டார். சாபம் கொடுக்கிறார் கஷ்யப திதிய பார்த்து. இப்ப நீ இத்தரை வாஷி பிடிச்சு இந்த குழந்தைய வாங்கிண்டாயே இல்லையோ, அந்த ரெண்டு குழந்தைகளும் அதமம், அந்த ரெண்டு சந்தானங்களும் உண்டாவார்கள், ஆனா அது வந்து ரொம்ப அதமமான குழந்தைகள் உண்டாவார்கள், லோகத்துக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய குழந்தைகளாக இருப்பார், நல்ல குழந்தைகள் கிடையாது. சண்டி அப்படின்னு ரொம்ப கோபத்தோட சொல்ற, இந்த மூணு உலகத்தையும் முகுகு ஆக்கிரந்தைஷ்யதா, அந்த ரெண்டு குழந்தைகள் இந்த மூணு உலகத்தையும் அழ வைப்பார்கள், அடக்கி அழ வைப்பார்கள், கஷ்டப்படுத்துவார்கள். மேலும் என்ன சொல்ற, பாவம் நிரபராதியா இருக்கக்கூடியவாக, பாவங்கள் எதுவுமே பண்ணாத பிராணிகள் வாழையெல்லாம் கொன்னு ஒடுக்கி ஸ்திரீ ஜனங்களை எல்லாம் கஷ்டப்படுத்தி இப்படி எல்லாம் அட்டூழியம் பண்ற சமயத்துல பகவான் குருத்தா அசௌ அவதீரிய, ஸ்ரீ நாராயணன் கோபம் கொண்டு அவதாரம் பண்ணி அந்த ரெண்டு குழந்தைகளையும் ஹனிஷ்யதி வதம் பண்ணி விட்டு விடுவார்கள். அந்த நாராயணனுடைய கையிலேந்தே அந்த ரெண்டு குழந்தைகளும் மன்று விழுவார்கள் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டா. இதை கேட்டதும் திதி தேவி சொல்றா, சுதர்சன சக்கரத்தால மகத்துவம் ஏறின அந்த கையினால, பிரத்யக்ஷமூர்த்தியான ஸ்ரீ நாராயணனுடைய கையினால என்னுடைய ரெண்டு குழந்தைகள் சம்ஹாரம் அடைவார்கள் அப்படின்னு சொல்றது எனக்கு சமாதானம் தான். ஆனா விபோ, எந்த காரணத்தினாலையும் பிராமணாத்மா பிராமணர்கள்ல இருந்து கோபம் கொள்ளப்படாத ரெண்டு பேரும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறான். ஏன்னா பிராமணாளுடைய சாபம் அவ்வளோ பெரிய கொடூரமானதுன்னு திதி தேவிக்கு தெரியும். பகவான்கிட்ட இருந்து சம்ஹாரம் பண்றது சமாதானமா தான் இருக்காம் திதி தேவிக்கு. அப்ப கஷ்யபர் சொல்றார், திதி தேவி சொல்றார், இதுக்கு என்னது இத்தனை பெரிய சாபம் என்னால தாங்க முடியாது, இதுக்கு என்னது வழி சொல்லுங்கோ, பரிகாரத்தை சொல்லுங்கோ என்று கஷ்யபர் சொல்றார். கிருத்த சோகாந்ததா பேன தத்ய பிரத்யவமர்ஷனாத், இது சாபம் தந்தது தந்ததுதான், ஆனா உனக்கு ஒரு பேரன் உண்டாவான், அந்த பேரன் இப்ப குழந்தைகள் எப்படி இருக்காளோ அதுக்கு நேரம் ஓப்போசிட்டா இருப்பார். பகவதி பவேச்ச, ஸ்ரீ ஹரியிலையும் ஸ்ரீ ஹரன்லையும் ரொம்ப மரியாதையோட ஒரு புத்திரன் பிறப்பார். புத்திரஸ்ய ஏவ புத்திராணாம் தூ, புத்திரனோடைய புத்திரன் அதாவது ஹிரண்யகசுபோடைய புத்திரன் பிறப்பார். ஏகஹா, யாரோ ஒருத்தர் பிறப்பார், அவருடைய பேரு நம்மளுக்கு தெரியும், யாரு, பிரஹ்லாதன். அந்த பிரஹ்லாதன் சஜ்ஜன சம்மதமாக சஜ்ஜனங்களெல்லாம் வாழ்த்தப்படக்கூடிய ஒரு குழந்தையாக இருப்பார், சுத்தம் பரிபாவனமாக இருப்பார். பகவத் யசசா சமம், பகவானுடைய கீர்த்தியை பாடியின்றிருக்கக்கூடிய ஒரு குழந்தை பிறப்பார். அந்த நாராயணன்லயே மனசு எங்கும் எதிலையும் தூணிலும் துரும்பிலையும் நாராயணனை பார்க்கக்கூடிய ஒரு குழந்தை கிடைப்பார். அப்படி நாராயணனை பஜனம் பண்ணி எல்லா லோகத்துக்கும் நல்லது கொடுத்து சந்தோஷத்தை அருள் பண்ணி அந்த குழந்தை நிவேஷ்ய வைகுண்டமிமம் விஹாஸ்யதி, ஐகிகமான சரீரத்தோட அந்த பகவானை அடைஞ்சு வைகுண்டத்தை பிராபிப்பான் என்று சொல்லி வரத்தை கொடுக்கிறார். சாபம் கொடுத்தார், அந்த சாபத்தை மாற்ற முடியாது, ஆனா ஒரு வரம் தரேன் அப்படின்னுட்டு பேரன் உனக்கு பிறப்பார், சந்தாபத்தை தீர்க்கக்கூடியதாக இருப்பார் அப்படின்னு சொல்லி வரத்தை கொடுத்தாராம் கஷ்யபர். மேலும் என்னாச்சு அப்படின்னா, அப்படியே ஆகட்டும் என்று திதி தேவியும் பிரார்த்தனையோட அந்த குழந்தைய கர்ப்பம் தரிச்சாலே இல்லையோ, எத்தனை வருஷம் அப்படின்னா 100 வருஷ காலம் கர்ப்பத்துல இருந்தாலும் அவ ரெண்டு பேரும் அசுரர்கள். அப்படியே யோசிச்சு பாருங்க, அசுரர்கள் வெளியில வர்றதுக்கு எவ்வளோ பாடு. திதி தேவியும் அந்த குழந்தை வந்தா இந்த லோகத்தை கஷ்டப்படுத்திடுமே அப்படின்னு பயந்து பயந்தே இருந்தாலாம் திதி தேவி. இப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம், முதல்ல சந்தியா சமயத்துல கெட்ட சிந்தனை வரும், ஆனா அதை அடக்கி பொறுத்துண்டு அந்த முகூர்த்த காலம் முடிந்ததுக்கு அப்புறம் அந்த ஆசைகள் இருந்தா நிறைவேற்றிக்கலாம். பகவத் பஜனம் தான் உத்தமமான காலம், சந்தியா சமயம் தான் நம்மளுடைய மனசு பரிபாவனமா வச்சுக்கிறதுக்கு. மேலும் பர்த்தாவுடைய வார்த்தை கேட்டுக்கொள்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுக்கும் மேல இதெல்லாமே பகவத் இச்சைதான். இப்படி எல்லாம் நடக்கணும், இல்லைன்னா எப்படி அவ ரெண்டு பேரும் வந்து பிறப்பா இல்லவா, இந்த அசுரர்களாக வந்து பிறக்கணுமே, அதுக்கு ஒரு வியாஜம் வேணுமே. அதற்காக திதி தேவிக்கு காம பரவசம் உண்டாயி பர்த்தாட்ட சொல்லி அப்படி உண்டாகிறது அப்படின்னு எல்லாம் பகவத் இச்சை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஹிரண்யாட்சன் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு விஸ்தாரமா சொல்றா மானசாமி சுதா. யாரு சொல்றனா பிரம்மதேவர் சொல்ற. பிரம்மதேவர் என்ன சொன்னார், முதல்ல என்னுடைய மனசங்கல்பத்தினால உண்டான புத்திரர்கள் இருக்காளே சனகாதி முனிவர்கள், அவ வந்து ஆகாய மார்க்கம் லோகங்கள் பூரா சஞ்சாரம் பண்ணினாராம். அப்போ ஒரு சமயம் காரண வைகுண்டத்துல ஸ்ரீ மகாவிஷ்ணுவை ஆராதனை பண்ணலாம் அப்படின்னு வைகுண்ட நிலையத்துக்கு போனார்கள். அந்த வைகுண்டபுரி எப்படி இருக்காம், எல்லாரும் விஷ்ணு பார்ஷதர்கள் அத்தனை பேரும் விஷ்ணு ரூபத்தை தரிச்சென்று சங்கசக்கர கதாதாரியாக இருக்கலாம். அப்பேற்பட்ட அவர்கள் ஸ்ரீ ஹரியை ஆராதனம் பண்றார்கள். இவ எங்க போனா அப்படின்னா எத்தனை ஸ்ரேயசம் நாம, எந்த ஒரு இடத்துல எல்லா ருதுக்களும் புஷ்பபலாதி சம்பந்தமா அபீஷ்ட சாதனங்கள் எல்லாம் இருக்கக்கூடியன, விருட்சங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடியன, நைஸ்ரேயசம் அப்படிங்கிற ஒரு காட்டுல வனம் நாமவனம் அந்த வனத்துக்கு போனார்கள். அங்கதான் காரண வைகுண்டம் அப்படின்னு சொல்றார்கள். அப்படி போய் அங்க தஸ்மின் தீர்த்தி முனையா ஷடசஜமானாஹா முனிவர்கள் அங்க இருக்கக்கூடிய ஆறு கோபுர துவாரங்களை தாண்டி ஏழாமத்த கோபுர துவாரத்துல எத்தின சமயம் அங்க பரார்த்திய கேயூர குண்டல கிரீட்ட விட்டங்க வேஷோ தேவோ அச்சக்ஷத. ரெண்டு தேவர்களை பார்த்தாலாம், அந்த தேவர்கள் எப்படி இருக்காளாம், விசிஷ்டமான தோள்வளைகள் குண்டலம் கிரீடம் போன்ற பூஷணங்கள் எல்லாம் தரிச்சென்று சுந்தரமான வேஷத்தோடு இருக்கக்கூடிய ரெண்டு தேவர்களை கண்டார்கள். கண்டனும் என்ன அவரது மத்தத்விரேப வனமாளிகையா நிதீதவும், நீலநரம் போன்று நால் கைகள் இருந்து இருக்கக்கூடிய அவர்கள் எப்படி இருக்கா, அந்த முகம் எப்படி இருக்கு, அந்த ரெண்டு தேவர்களுடைய முகம் எப்படி இருக்குன்னா புருவோ ஸ்புட நிர்கமாபியாம், புரிகத்தினால விரிஞ்சு புரிகம் எல்லாம் சுழிஞ்சிருக்கு, விரிஞ்ச மூக்கு, சக்கு சவேன கண்ணு, இதெல்லாம் பார்த்ததும் அவ கோபத்தோட இருக்கா அப்படின்னு புரிஞ்சுண்டா. அந்த ரெண்டு பேர் யாரு அப்படின்னா ரெண்டு தேவர்கள் ஜெயா விஜயாள் அப்படின்னு துவாரபாலகர்கள். அவாதான் கோபத்தோட இருக்கா. இந்த இவாளை பார்த்ததும் முனிவர்களை பார்த்ததும் இந்த கோபுர துவாரங்கள் முன்னாடி நிக்கிறவாளுடைய பர்மிஷன் கேட்காம இவ சனகாதி முனிவர்களும் போனா, ஏன்னா அவளுக்கு பகவத் சிந்தனை தானே, பகவானே நினைச்சிட்டு இருக்கிறவாளுக்கு வேற எதுவுமே தோன்றாதே. அவளும் எப்படி இருக்கா, அந்த சனகாதி முனிவர்கள் எப்படி இருக்கான்னா, அந்த ரொம்ப விருத்தான் வயசானவாளாக்கும், ஆனா பாக்கிறதுக்கு தசார்த்த வயசாக 5 வயசு மாதிரி தோணுமா, வயசானவா சனகாதி முனிவர்கள், ஆனா பாக்கிறதுக்கு 5 வயசு உடல். வாத்த ரசனான் நக்னமா இருக்கா, வஸ்திரங்கள் போடாம இருக்கா, ஏன்னா இதுல எல்லாமே அவளுடைய மனசு இல்லவா, பகவான்ல லயிச்சுட்டோம் அப்படின்னா எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. அப்ப அப்படி வந்து நிக்கிறா, இது என்னடா இது, இவ அப்படி வரா சுவாமிய பாக்கிறதுக்குன்னு சொல்றா, முடியாது அப்படின்னு வார்த்தையாலையும் வேத்திரேனச்ச வார்த்தையாலையும் ஒரு பெரும்புனாலையும் தடையறா, உள்ள போக முடியாது, உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொன்னா. கண்ணாலையும் கோபத்தை காட்டுறா. முனிவர்கள் இப்படி பார்த்தா என்னடா இது தடுக்கிறது அப்படின்னு பார்த்தா, கோபாமி ஹைத்ய பகவத் பரியோச்சைஹி தத் தர்மினாம் நிவசதாம் விஷமஸ்வபாவஹ. அவ முனிவர்கள் எல்லாம் கேக்குறா, என்ன கேட்டா, மகத்தான பகவத் பரிச்சரணம் பண்ணிட்டு இருக்க கூட உங்களுக்கு இங்கேந்து இந்த சுவாவம் வந்தது, பகவத் சந்நிதியில வைத்து இப்படி ஸ்வச்சந்தமாக அந்த ஒரு அகம்பாவம் எங்கேன்னு உங்களுக்கு வந்தது? பகவான் பக்கத்துல வச்சிருந்தே எப்படி உங்களால இப்படி தடுக்கிறதுக்குண்டான மனசு வந்தது அப்படின்னு கேக்குற. ஏன்னா எல்லாருக்குள்ளயும் பகவான் தான், வெளிப்படையான விஷயத்தை வைத்து ஜட்ஜ் பண்ணிடுறது தப்பல்லவா? அது ரொம்ப பெரிய தப்பு. அது சாதா மனுஷால் பண்ணினாலே தப்புதான். எல்லாருக்குள்ளயும் பகவான் என்கின்ற விஷயம் தெரியாம மத்தவாளை கஷ்டப்படுத்தினா அது பெரிய தப்பு. அதுல நீங்க வேற துவாரபாலகர்களாக இருக்கீர்கள், நீங்களே இப்படி பண்றது ரொம்ப பெரிய தப்பல்லவா அப்படிங்கிற மாதிரி அவளுக்கும் முனிவர்களுக்கும் ஒரு சமயம் கோபம் வந்துடுத்து. கோபம் வந்து சாபம் கொடுக்கிற. அதனால வைகுண்டநாதனும் பரமபுருஷனுமான இந்த பகவான் இந்த மந்த புத்திகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு பொறுத்துக்கொள்ள மாட்டார்கள், பொறுத்துக்கொள்ள மாட்டார் பகவான். அதனால நீங்கள் ரிபவஹா அப்படிங்கிற காமக்ரோதம் லோபம் நிறைஞ்சு இருக்கக்கூடிய லோகத்துல போய் வாழுங்கோள் அப்படின்னு சாபம் கொடுத்து விடுறா. ஏன்னா இங்க வைகுண்டத்துல இதெல்லாம் இல்லை, இந்த தோஷமும் இல்லை, பகவானாட்டமாவே தானே இருப்பார்கள் சகல ஐஸ்வர்யத்தோட. அதனால பூமியில வந்து இந்த காமம் குரோதம் லோபம் எல்லாம் நிறைஞ்சிருக்கு, அதனால அங்க போய் வாழுங்கோன்னு அது சாபமாகவே கொடுத்தார். அந்த சமயம் சாபம் கிடைச்சதும் அவ பயந்துட்டா. துவாரபாலகர்கள் நமஸ்காரம் பண்றா, நாங்கள் பண்ண தப்புதான் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்றா. அந்த சமயம் பகவான் எழுந்தருளார். ஏவம் ததைவ பகவான் அரவிந்தநாபஹ ஸ்வானாம் விபுத்ய தததிக்ரமமார்ய ஹ்ருத்யஹ தஸ்மின்யயௌ பரமஹம்ஸ மஹாமுனீநாம் அன்வேஷணீய சரணௌ சலயன் சஹ ஸ்ரீ. ஸ்ரீ பத்மநாபன் அந்த சமயத்துல இதெல்லாம் தெரிஞ்சுண்டு தாயாரோட கருடரோடையும் அழகா எழுந்தருளரா அந்த பகவானை ஸ்துதி பண்றார். தம் துவாகதம் பிரதிஹிருதௌ பைகம் ஸ்வபுந்தி தேஜக்ஷதாக்ஷ விஷயம் ஸ்வசமாதி பாக்யம். அந்த பெருமாளை அவர் பார்த்து சந்தோஷம் அடைஞ்ச சனகாதி முனிவர்கள் அத்தனை பேரும் அற்புதமா ஸ்துதி பண்றார்கள். அந்த ஸ்துதியில பகவான் மனம் குளிர்ந்து பகவான் பேச சொல்றா. இப்போ சனகாதி முனிவர்கள் எல்லாம் ஸ்துதி பண்றா, இந்த துவாரபாலகர்களும் நமஸ்காரம் பண்ணிட்டு நிக்கிறா. இவ ரெண்டு பேரையும் விஷயம் பகவானுக்கு தெரியுமே என்ன நடந்திருக்கு, அதனால தானே பகவான் எழுந்தருளினார். அப்போ அவர் பகவான் சொல்றார், எஸ்வேதையோர் த்ருத தண்டோ, முனிவர்களே நீங்கள் இந்த திவ்ய புருஷர்கள்ட்ட காட்டின இந்த தண்டனை கொடுத்தேலே அந்த தண்டகா ரொம்ப கரெக்டான விஷயம். நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், உங்களுடைய தண்டனையை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பகவான் சொல்றார், எங்கிட்ட அபச்சாரம் பண்ணினாலும் நான் பொறுத்துப்பேன், என்னுடைய பக்தர்கள்ட்ட என்னுடைய சாதுக்கள்கிட்ட அபச்சாரம் பண்ணினா நான் பொறுத்து கொள்ள மாட்டேன். அவளுடைய க்ஷேமம் தான். பிராமணாலை நிந்தனை பண்றது ரொம்ப பெரிய தப்பு என்று பிரித்தியர்கள்ட்ட சொல்லி கொடுக்கிறார். ஜெய விஜயாவள்கிட்ட நீங்க பண்ண தப்பு தப்புதான், அதுக்குண்டான தண்டனை நீங்க அனுபவித்துதான் தீரணும். பிராமணால நிந்தனை பண்ணப்படாது, என்னுடைய பக்தர்களை நிந்தனை பண்ணப்படாது, அது எனக்கு ஒரு காலத்தும் ஒப்புக்கொள்ள முடியாது என்று சொல்லி தன்னுடைய பிரித்தியர்கள் பண்ணின தப்ப பகவான் எடுத்து சொல்றார். அந்த சமயம் ஒரு விஷயம் கூட, ஒரு யாஜகன் யஜ்ஞத்துல வைத்து அக்னியில அர்ப்பணம் பண்றாரே ஹவிஸ், அதை விட பகவானுக்கு சந்திருப்தி என்ன ஆகுமா? பிராமண முகத்துல இருக்கக்கூடிய கிருதமாக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவானுடைய பக்தர்கள்ட எப்படி நடந்துக்கிறோம், அவ மனச துன்புண்படுத்தாம எப்படி நம்ம பழகிறோம் அப்படிங்கறதான் ரொம்ப விஷயம். நம்ம வந்து ஹோமம் போன்ற விஷயங்கள் யஜ்ஞங்கள் எல்லாம் பண்றது பகவானுக்கு பிரீத்தி உண்டாகும் தான், ஆனா அதை விட பகவான் நாமாவை சொல்றதும் பகவத் பஜனத்தை பண்றதும் பகவானுடைய கதைகளை சிரவணம் பண்றதும் சதா சமயம் பகவான நினைக்கிறதும் சாதுக்கள்கிட்ட ரொம்ப பிரேமமா நடந்துக்கிறதும் தான் பகவானுக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப சந்திருப்தி உண்டாகும், பகவான் குளிரணம் அப்படின்னா இதுதான் விஷயம் அப்படின்னு பகவானே எடுத்து சொல்றார். அந்த பாஷதர்கள் என்ன பண்றது சுவாமின் அப்படின்னு பயந்து போறா. அப்ப பகவான் சொல்ற, கவலைப்படாதீங்கோ, நீங்கள் வந்து இப்போ உடனே தேவத்துவம் இல்லாத நிலையை அடைந்து குரோதத்தினால நீங்க பண்ணினே, அதனால அந்த சுவாவத்தோடையே நீங்கள் மூணு ஜென்மா பூமியில நீங்க வந்து வாழ்வேல் பிராமணாளுடைய இந்த சாபத்தினால பண்ணப்பட்ட இந்த தண்டனை நீங்கள் நிச்சயமாக ஸ்வீகரிக்கணும் அப்படின்னு சொல்லி மேலும் விஷ்ணு பகவான் சமாதானப்படுத்துறா. நீங்கள் போங்கோ, பயந்துக்காதீங்க, மா பைஷ்டம் சம்மஸ்து, நல்லதே உங்களுக்கு வரும். இந்த பிராமண வைபவத்தை சொல்றதுக்காகவே நான் பண்ணின லீலை தான் இது. அதனால நீங்க போய் என்ன துவேஷம் பண்ணுங்க, மூணு ஜென்மா என்ன துவேஷம் பண்ணி அந்திமத்துல நீங்கள் என்னையே வந்து அடைவீர்கள். அல்பீய சாகாலேன, அத்தியல்பமான காலத்தினாலேயே திருப்பி புனகா மேனிகாசம் பிரத்யேஷ்யதாம், எங்கிட்டே வந்து நீங்க வந்து சேருவீர்கள், பயந்துக்காதீங்கோ என்று சொல்லி அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி திருப்பி பகவான் தன்னுடைய ஸ்வதாமத்துக்கு தாயாரையும் கூட்டிந்து போய் அமர்ந்தார் அப்படின்னு சொல்ற. அந்த சமயம் ரிஷீஸ்வரர்களும் சொல்ற சுவாமிகிட்ட, என்ன நாங்கள் என்ன தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்கோ, எங்களுடைய கோபம் எங்களுக்கு வந்த கோபமும் தப்புதான் அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை பகவான் சொல்றார், இதுவும் என்னுடைய சங்கல்பம் தான், உங்களுக்கு வந்த கோபமும் இவா தடுத்திருக்கா அப்படிங்கறதும் என்னுடைய சங்கல்பம் தான், என்னுடைய சங்கல்பத்தினாலதான் இது அத்தனையும் நடந்திருக்குன்னு முனிவர்களுக்கும் ஆஸ்வாசம் பண்ணிதான் பகவான் போனார். அந்த சமயத்துல இவாளுக்கு கர்வம் மாறித்து, நான் பண்ணின தப்புன்னு புரிஞ்சு கர்வம் மாறிடுத்து. உடனடி அந்த பிராமண சாபத்தினால வைகுண்டத்திலேருந்து அதப்பதனம் கீழே வந்துட்டார்கள். யாரு எப்படி முதல் ஜென்மம் என்ன எடுக்கிறா அப்படின்னா, இந்த கஷ்யபருடைய வீரியத்துல இவா ரெண்டு பேரும் போய் சேர்ந்தா, அப்படி அந்த வீரியத்தினால் கர்ப்பம் உண்டாச்சு, திதி தேவியோடைய வயற்றுல ரெண்டு குழந்தைகளாக இருக்கார். சனகாதிகளுடைய கோபம் அடைஞ்சதும், விஷ்ணு பாஷகர்களுக்கு பிராமணாளுடைய பிரதிகூல மனோபாவம் உண்டானதும், பிராமணாள்கிட்ட பகவான் அவர்கள் ரெண்டு பேரையும் கைவிட்டதும், கைவிடலை ஆசீர்வாதம் தான் பண்ணினார், அப்படி பண்ணினதும் வைகுண்டவாசிகள் அத்தனை பேருக்கும் திருப்தி உண்டாக்கும்படியான போதனை பண்ணக்கூடியதும் எல்லாம் பகவானுடைய இச்சையினாலதான் என்று சொல்லி பிரம்மதேவருக்கு இது புரியறது. ஏன்னா இவெல்லாம் தேவர்கள் எல்லாம் போய் என்னது என்ன வழி பண்ணலாம் அப்படின்னு பாக்குறது, பிரம்மதேவரும் கை விரிக்கிறார். ஏன்னா லோகத்தினுடைய ரக்ஷா சம்ஹார உற்பத்தி எல்லாம் பண்ணக்கூடிய ஆதி பொருளான பகவான் என்னது பண்றார், அவருடைய இச்சை இல்லாமல் அவருடைய சங்கல்பம் இல்லாம எதுவும் நடக்காதே, அதனால இப்படி எல்லாம் நடந்திருக்குன்னா பகவானுடைய சங்கல்பம் தான், அதை மாற்றுறதுக்கு யாராலையும் முடியாது. சும்மா அதை பத்தி எந்துக்கு நம்மளுக்கு சொல்யூஷனே இல்லாத விஷயத்த பத்தி எந்துக்கு யோசிப்பானே. அஸ்மதீய விமர்சேன கியானர்த்தஹா, என்ன அர்த்தம் நம்ம யோசிச்சுட்டு, அது அதுபடியே நடக்கட்டும், பகவானே வழி உண்டாக்குவார் என்று சொல்லி பிரம்மதேவர் சொல்றார். மேலும் அந்த ரெண்டு பீஜமாக திதி தேவியுடைய வயிற்றுல இப்ப இருக்கு அந்த ரெண்டு குழந்தைகள், யாரு ஜெயன் விஜயாள் தான் அவ வந்திருக்கா. சாபத்தினால, பிராமணாளுடைய சாபத்தினால, பகவானுடைய ஆசீர்வாதத்தினாலையும் திதி தேவியுடைய வயிற்றுல ரெண்டு கருவாக இருக்கார்கள். அது ஹிரண்யாக்ஷன் ஒண்ணு, ஹிரண்ய கசுபு ரெண்டாவது குழந்தை. இவ ரெண்டு பேரும் என்ன பண்றா அப்படிங்கிற விஷயத்தை நாளைக்கு அனுபவிக்கலாம். நாராயணாகில குரோ பகவன் நமஸ்தே. ஸ்வஸ்தி ப்ரஜாபிஃ பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்கேண மஹீம் மஹீஷாஹ. கோ ப்ராஹ்மணேப்யஃ சுபமஸ்து நித்யம் லோகா ஸமஸ்தா சுகினோ பவந்து. ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, ஜானகி காந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய.